பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ண ஏறுங்க இருக்கு டெரா டெரா டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ண ஏறுங்க இருக்கு இன்ஸ்டாகிராமத்தில் வாட்டி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நான் நீ சேரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான் லெட்ஸ் டேக் எ செல்ஃபி புள்ள Give me a mwah, selfie pull up. Give me a mwah, let's take a selfie pull up. Give me a mwah, mwah, selfie pull up. Give me a mwah, let's take a selfie pull up. வேகத்தில் சாக்லெட்டுனா வேகத்தில் ராக்கெட்டுனா நிலவில் டெண்டடி போ ஆர் யூ ரெடியா அட ராக்கெட் ஒண்ணா நீ ஒரு ரெண்டு பண்ணா அந்த ஜூபிட்டர் மூணு மொத்தம் ஒரு பத்தி மூணு அந்த நிலவங்க எல்லாம் இங்க தேவையில்லாம் போதாத வாடி உள்ள காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ண ஏறுங்க இருக்கு டெரா டெரா டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ண ஏறுங்க இருக்கு இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானையும் சரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கேட்கும் லைக் ஷேர் தான் லெட்ஸ் டேக் எ செல்ஃபி புள்ள Give me a mwah, mwah. Selfie puller. Give me a mwah. Let's take a selfie.